श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किक केसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्नितत्ताम् सदा हृदि भारद्वाज कुलाब्धिशित किरणश्री श्रीनिवासाद्गुरोः लब्धश्रीधरचक्रलाञ्छन विधिम् रङ्गेन्द्र योगीश्वरे विन्यस्तात्मपरम् तदीय करुणा सम्प्राप्त सज्ञानकम् वन्दे शान्तिदमादियुक्तमनकम् श्रीमाधवार्यम् गुरुम् स्वादयन्निह सर्वेषाम् त्रय्यन्तार्थम् सुदुर्ग्रहम् स्तोत्रयामास योगीन्द्रस्तम् वन्दे यामुनाह्वयम् नमो नमो यामुनाय यामुनाय नमो नमः नमो नमो यामुनाय यामुनाय नमो नमः நாம் இப்பொழுது 17வது ஸ்லோகத்தில் இருக்கிறோம். 17வது ஸ்லோகத்துக்கு வியாக்கியானமானது ஓரளவுக்கு சொல்லப்பட்டுள்ளது. அதற்கு மேலே எச்சான்யேன்றதாக ஒரு மதம், அதாவது பகவத் ஸ்வரூபம் அப்படின்றது எது அப்படின்ற விஷயத்தில், அதாவது இந்த ஸ்லோகத்தில் எதண்டம் அண்டாந்தர கோச்சரம் செய்யது தசோத்தராணி ஆவரணானி யானிச்ச குணா பிரதானம் புருஷ பரம் பதம் பராத்பரம் பிரம்ம சே விபூதயா என்று சொன்ன இடத்தில் பிரம்ம அப்படின்ற இடத்துல பிரம்மஸ்வரூபமானது சொல்லப்பட்டது என்று சாதாரணமாக நம்ம பார்த்தோம். அது சம்பந்தப்பட்ட வியாக்கியானங்கள்லாம் பார்த்தோம். எச்சாமியை பகவத், அதாவது பிரம்ம சப்தத்துக்கு அந்த அர்த்தமானது நம்ம பார்த்தோம். அந்த பிரம்மசப்தத்துக்கு இப்போ வேற ஒரு அர்த்தம் சில பேர் நினைக்கிறாள், அது தப்புன்னு சொல்றதுக்காக வர. பரம்பதம் பராப்பரம் பிரம்ம அப்படின்றதுல யோசியா அத்தியக்ஷா பரமே வியோமன் இத்தியாதி ஸ்ருதிகள் எல்லாம் எடுத்து பிரம்மசப்தத்துக்கு அர்த்தமானது அந்த ஸ்ரீவைகுண்டத்தில் எழுதுக்கு ஸ்ரீமன் நாராயணன் தான் அப்படின்றதாக நிர்ணயமாச்சு. சில பேர் இதற்கு விருத்தமாக எச்சான்யே பகவத் ஸ்வரூபமே வா, பகவானுடைய ஸ்வரூபமோ இல்லது தஸ்ய ஷாட்குண்யம், அதனுடைய ஷாட்குண்யம்னு சொல்லக்கூடிய ஞானசக்தி வலை சொல்லிய வீரிய தேஜஸ் இப்படிப்பட்ட சக்திகள் ஷாட்குண்யம் என்று சொல்லக்கூடிய விசித்திர சக்தி விஷா திவ்யலோகத்துவேன அவஸ்திதம், இதுதான் திவ்யலோகமே தவிர இந்த பெருமாளுடைய ஸ்வரூபமாகவோ ஸ்வரூபமே அந்த ஸ்ரீவைகுண்ட லோகம். பகவானுடைய ஷாட்குண்யம்தான் விசித்திர சக்திகளுடைய சம்பந்தத்தினால திவ்யலோகமாக பரிணமிச்சிருக்கிறது என்று, பகவத் ஸ்வரூபத்தை காட்டிலும் வேறு அல்ல திவ்யலோகம் என்று ஸ்ரீவைகுண்டத்தை சொல்லுபவர்களாக சிலர் உள்ளார்கள். பகவத் ஸ்வரூபத்தை பற்றி ஏற்கனவே நிரூபணம் ஆயிடுச்சு. பிரம்மச தேவி பூதயான்ற இடத்துல அந்த பரம்பதம் இருக்கே, அந்த பரம்பதம்க்கு அப்புறம் பராத்பரம் பிரம்மன்னு ஸ்வரூபத்தையும் சொல்லியாச்சு. இப்ப அந்த பரம்பதம் சில பேர் என்ன பண்றா, பரம்பதம் இஸ் ஈக்குவல் டு பிரம்ம அப்படின்னு சில பேர் அந்த பெருமாளுடைய சுரூபமே தான் வைகுண்டமாக இருக்கிறது. தேச விசேஷே பகவத் பிராப்திகின்னு சொன்ன விஷயத்தை ஒத்துக்காமல் தேச விசேஷமே பகவான் தான் சொல்றவாள் இவர்கள். அதை எப்படி சாதிக்கிறார், எச்ச அந்யே இன்னும் சிலர் எப்படி சொன்னார்களோ அது தவறு என்று சொல்லுவதற்காக எச்ச அந்யே பகவத் ஸ்வரூபமேவா தஸ்ய ஷாட்குண்யம் வா, பகவத் ஸ்வரூபத்தையே ஸ்ரீவைகுண்டம்னு சொல்லலாம், அல்லது அவருடைய ஷாட்குண்யம் தான் விசித்திர சக்தி விஷத்தினால சக்தியால திவ்யலோகத்தேன அவஸ்திதம் திவ்யலோகமாக இருக்கிறது என்று ஆகுஹு என்று சொன்னார்கள். ஆகுஹூன்ற சப்தத்தினாலேயே அஸ்வாரஸ்யம்னு தெரியும். அது ததபி ஸ்ருத்தியாதிசு பிரதிபுக்தேகே, ஸ்ருதியில பகவத் ஸ்வரூபத்தை காட்டிலும் மோட்சம்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்ரீவைகுண்டமானது வேறு என்று சொல்லப்பட்டிருப்பதால் பாதகாவாத், அது அப்படி ஒத்துண்டா என்ன பாதகம் என்னன்னா ஒரு பாதகமும் இல்லவும் இல்லை. அதனால பாதகாபாவாத் அன்னதா நிர்வீகாரத்வ ஸ்ருதி விரோத பிரசங்காச்ச, அப்படி கணக்க பகவத் ஸ்வரூபமே ஸ்ரீவைகுண்டம்னா பகவத் ஸ்வரூபத்துக்கு ஒரு விகாரம் ஏற்படுறது, அந்த விகாரம் தான் அது ஸ்ரீவைகுண்டம்னு சொல்லணும். பகவத் ஸ்வரூபமே அப்படி மாறி இருக்குன்னு சொன்ன நிர்வீகாரத்வ ஸ்ருதிக்கு விரோதம் வருது, ஏன்னா அது எதுவாகவும் சேஞ்ச் ஆகாது, அதுல எந்த ஒரு சேஞ்சும் வராது அப்படின்னு சொல்ற நிர்வீகாரா நிரஞ்சனஹா அப்படின்ற வாக்கியங்களுக்கெல்லாம் விரோதம் வருமானப்படினால அந்த மதமானது அப்படின்னு சொல்றவாளுடைய அபிப்பிராயமானது நிரஸ்தம் இத்தி அபிப்பிராயேன. அதனாலதான் தேவி பூதையா உன்னுடைய விபூதிகள்னு தனியாக சுரூபத்தை காட்டும் அத்திரிக்தமாக சொல்ற. இப்ப அந்த ஸ்லோகத்தை மறுபடியும் பாருங்க. எதண்டம் அண்டாந்தர கோச்சரம் செய்யத்து தசோத்தராணியாவரணானியானி ச குணாஹ பிரதானம் புருஷா பரம்பதம் பரப்பரம் பிரம்ம இவ்வளவும் தேவி பூதையா இவ்வளவும் உன்னுடைய ஐஸ்வர்யங்கள் என்று தேவி பூதையான்னு சொன்னதுனால நீ வேறு விபூதிகள் வேறு என்று தெரிகிறது. இவைகள்லாம் நீதான் விபூதி தான் சொல்லணும் அப்படி சொல்லல. தேவி பூதையா உன்னுடைய விபூதிகள்னு சொன்னதுனால பகவத் ஸ்வரூபத்தை காட்டிலும் ஸ்ரீவைகுண்டம் என்பது அத்திரிக்தமானது. இது அதனால்தான் சொல்ற பிரதானாதி சாதாரண வெத்ரேக நிர்தேசா. அதனால தேவி பூதையான அங்க குணா பிரதானம் எல்லாம் சொன்னாரே எல்லாத்தையும் கூட வெத்திரிக்தமா அதை காட்டிலும் வேறதான் உன்னுடைய விபூதிகள் அப்படின்னு சொன்னதுனால அதை காட்டிலும் எல்லாத்தை காட்டிலும் வித்தியாசமாக ஸ்ரீவைகுண்டம் என்பது சித்திக்கிறது. குவசித் விருத்த நிர்தேசாஸ்து யதார்த்தம் உபசாரேன நேத்தவியாஹா. சில இடங்கள்ல விருத்தமான இந்த மாதிரி நிர்தேசங்கள் வித்ரேக நிர்தேசங்களோ இல்ல இதுக்கு விருத்தமான நிர்தேசம் வித்ரேக நிர்தேசம் இல்ல இந்த மாதிரி பிரமாணத்துக்கு விருத்தமான நிர்தேசங்கள் எங்கேயாவது பிரமாணங்கள்ல இருந்ததுன்னா யதார்த்தம் அந்தந்த இடத்துக்கு ஏத்த மாதிரி ஔபச்சாரிகமாக சொல்லப்பட்டவைகள் என்று அவைகள் நேத்தவியாகா இட்டு செல்லப்பட வேண்டியவைகள் அந்த வாக்கியங்கள். அதற்கு வேறு அர்த்தங்கள் ஆன்யபரியம் சொல்லணும்னு தாத்பரியம் வேற அர்த்தம் சொல்லணுமே தவிர இந்த சித்தாந்தத்துக்கு விருத்தமா பகவத் ஸ்வரூபம் தான் வைகுண்டம் அப்படின்லாம் சொல்லக்கூடாது. பகவத் ஸ்வரூபத்தை காட்டிலும் வெத்திரிக்தமானது அத்திரிக்தமானதுதான் பகவத் பகவானுடைய ஸ்ரீ வைகுண்டம் என்று சொல்ல வேண்டும். பராத்பரமித்யத்ர பஞ்சம்யந்தா பரசப்தா பிரதானாத் பரதா க்ஷேத்ரஜ்ய வர்க்காத் பரம்பூதம் முக்தமாஹா. அப்ப பராத்பரம்ன்ற சப்தத்தினால எதை சொல்லப்பட்டதுன்னா பராத்து பரம்னு பஞ்சம்யந்தமான பராத்துன்ன பதம் இருக்கு அதை காட்டிலும் அது பரசப்தா பிரதான பரதா பிரதானாத் பரதா பரதா அது அது என்ன அர்த்தம்னா பராத்துன்றது பிரதானத்தை காட்டிலும் பரமான எந்த ஒரு க்ஷேத்ரஜன் பிரதானத்தை பிரதானம்னு சொல்லக்கூடிய சத்வரஜஸ்தமோமயமான அந்த பிரகிருத்தியை இருக்கே அந்த பிரகிருத்தியை காட்டிலும் க்ஷேத்ரஜ்ஞ வர்க்கன் பரபூதன் வேறு ஒருத்தன் அவனை காட்டிலும் பரமானவன் முக்தன் அவன்தான் பராத்பரம் என்ற சப்தத்தினால் முக்தனை சொல்லுகிறது. பிரதமாந்த ஸ்வநாதி முக்த ஜீவ ஜாதம் அந்த பிரதமாந்தமாக சொல்லியிருக்கு அது அநாதி முக்த ஜீவஜாதம் அநாதியான முக்த ஜீவன்களை சொல்லுகிறது. பராத் பரகாந்த பிரதமாந்தமான சப்தம் பஞ்சம்யந்தமான சப்தம் பிரதானத்தை சொல்றது. அதனால அதை காட்டிலும் பராத்து எத்து பராத்து பரஹா யா க்ஷேத்ரஜா தஸ்மாதபி பரபூதான்னு அர்த்தம் எத்வா இல்லைன்னா இன்னொரு அர்த்தம் சொல்றேன். பிரகிருத்தேகே பராத்து க்ஷேத்ரஜா பரம் பிரகிருத்தியை காட்டிலும் பரமான க்ஷேத்ரஜனை காட்டிலும் பரம் அப்படின்னு சொன்ன பத்தன் முக்தன் நித்யன் எல்லாரையும் சேர்த்துக்கோ. அப்ப முதல்ல என்னன்னா க்ஷேத்ரஜத்தை பராத்பர பரசப்தத்தினால க்ஷேத்ரஜ வர்க்கத்தின சொன்னதுனால அப்ப முக்தனை மட்டும் சொல்லணும் அதை காட்டிலும் பரன்னு நெசசிட்டி இருந்தது ஒரு ஆவசியத்தை இருந்தது. இப்ப எத்வான்ற பட்சத்துல பிரகிருத்தியை காட்டிலும் பரமானது க்ஷேத்ரஜன் அவனை காட்டிலும் பரமானது பத்த முக்த நித்திய ஜீவ ஜாத்தம் மொத்தம் எல்லாத்தையும் சாமானியன உபாதானம் அப்படின்னு அர்த்தம் சொல்ற பராத்பரம் சப்தத்து. அத்த பிரம்மசப்தேன இங்க இருக்க பராத்பரம் பிரம்மன்ற சப்தம் இருக்க அந்த பிரம்மசப்தத்தினால சுபா சுபாசிரய நித்திய விக்கிரகா உபசரியது சுப சுபமயமான திவ்யமங்கள விக்கிரகமானது சொல்லப்படுகிறது. சுபாசிரயம்ன்ற சப்தத்தினாலையும் திவ்யமங்கள விக்கிரகத்தை சொல்றோம். ஏன்னா நல்ல குணங்களுக்கு ஆசிரியமாக இருப்பதனால் சுபாசிரய நித்திய விக்கிரகா உபசரியது. ஸ்வரூப பரத்வோக்தேகே அனௌசித்ய அது என்ன வெறும் பிரம்மஸ்வரூபம் தான் இதுன்னு சொல்றதுல ஔசித்யம் இல்லைன்னு பிரம்மசப்தத்துக்கு இவர் தாத்பரியம் அப்படி சாதிக்கிறார். வெறும் ஸ்வரூபார்த்தகத்துவமா ஸ்வரூபார்த்தகத்துவம் சில பேர் சொல்லலாம் ஆனால் அந்த அந்த அதுல அனௌசித்யம் இருக்குன்றதுனால பிரம்மசப்தேன சுபாசிரய நித்திய விக்கிரகா பிரம்மாவுடைய திவ்யமங்கள விக்கிரகமானது இங்க பிரம்மசப்தத்தினால சொல்லப்படுகிறது. இகது இங்க விசேஷமாக சாலம்பனா மகாயோகா சபீஜா எத்திர சம்ஸ்திதே அதாவது பிரமாண வசனம் எடுக்கிறார் விஷ்ணு புராணத்துல. இகது இந்த இடத்துல இந்த வாக்கியங்கள்லாம் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய என்ன வாக்கியம்னால் ஆலம்பனோ மகாயோகா, ஒரு யோகம் பண்ணச்ச அதுக்கு ஆலம்பனமாக இருக்கக்கூடியதான சபீஜா பீஜத்தோட சேர்ந்த எத்திர சம்ஸ்திதே மனசு அவ்யாகதே, எந்த இடத்துல மனசானது சுபாசிரியமான திவ்யமங்கல விக்கிரகத்துல இருந்ததுனால் மனசை செலுத்தினால் அவ்யாகதே சம்யக் யுஞ்சதாம் ஜாயதே முனே, நன்றாக யோகமானது சித்திக்கிறது, அங்க மனசானது லயிக்கிறது சுபாசிரியமான திவ்யமங்கல விக்கிரகத்துல தான் போய் லயிக்கும் மனசு. அப்படி எந்த இடத்துல போய் லயிக்கிறதோ ச பரஹா, அவன் தான் பரசப்தத்தினால சொல்லப்பட வேண்டியவன். சர்வசக்தீனாம் பிரம்மண சமனந்தரம் மூர்த்தம் பிரம்ம, அதாவது எல்லா சக்தியை காட்டிலும் வேறாக இருக்கக்கூடிய மூர்த்தம் பிரம்ம, அதாவது மூர்த்தம் பிரம்மன்னு சொன்னதுனால மூர்த்தியுடன் திவ்யமங்கல விக்கிரகத்துடன் கூடிய பிரம்ம மகாபாக சர்வ பிரம்மமயோ ஹரிஹி, எல்லா பிரம்மமயமாகவும் ஹரி ஆகிற இந்த திவ்யமங்கல விக்கிரகம் தான் இருக்குன்னு வைஷ்ணவ புராணத்துல சொல்லியிருக்கிறதுனால பிரம்ம சப்தத்தினால இந்த இடத்துல திவ்யமங்கல விக்கிரகத்தையே கிரகிக்க வேண்டும். அதனால்தான் சதுஸ்லோகியில கூட மூர்த்தம் பிரம்ம ததோபி தத் பிரியதரம் ரூபம் எது அத்தியுதம், சாதாரண பரமாத்மாவுடைய சுரூபத்தை காட்டிலும் மூர்த்தம் பிரம்ம ததோபி எத் பிரியதரம் ரூபம் எது அத்தியுதம் என்று சாதித்தார். அத்த பிரம்ம சப்தோபசார நிமித்தம் ஸ்லோகோத்தர லோகோத்தர பிருகத்வ பிரம்மனுக்கு, அதாவது பிரம்மசப்தத்துக்கு ஔபச்சாரிக்கமா பிரயோகத்துக்கு நிமித்தம் என்னடான்னா, இது உலகத்திலே உயர்ந்த இதை காட்டிலும் பெரிது என்று ஒன்று இல்லாதபடியாக பிருகத்வ பிரம்மணத்துவம், பிருகத்வம் மட்டும் இல்ல பிரம்மணத்துவம், மற்றவாளையும் அதே மாதிரி பெரியவனாக ஆக்கக்கூடியது, மோட்சத்துல மனுஷாளுக்கு சேத்தனனுக்கும் பரமானந்தத்தை கொடுக்கக்கூடியது, அந்த இடத்துல பிருகத்வம்ன்றது அவனுக்கும் ஏற்படுறது, சர்வசக்தி சர்வசக்தனாக முக்தனும் ஆகிறான், சர்வஜனாகவும் ஆகிறான், அந்த பிருகத்வ பிரம்மணத்துவங்கள் அவனுக்கும் கிடைக்கிறதுனால அந்த பிரம்மசப்த உபச்சார நிமித்தமான பிருகத்வ பிரம்மணத்துவம் தான் இந்த இடத்துல திவ்யபூஷண அங்கே சொல்லப்படுறது. சக்காரம் இருக்கங்க, அந்த சக்காரத்தினால ஸ்லோகத்தில் இருக்கிற சக்காரத்தினால திவ்யபூஷண ஆயுதங்கள்லாம் கூட கிரகிச்சுக்கணும். இதே மாதிரி திவ்யபூஷணங்கள் என்ன ஆயுதங்கள் என்ன அவைகளுக்கும் கிரகணம் சொல்லணும். பிரம்மச்சன்னு இருக்கு, பிரம்மச்ச தே விபூதையான சக்காரத்தினால அந்த மாதிரியான திவ்யமங்கல விக்கிரகத்தோட சேர்ந்த ஆயுதங்கள் என்ன அதெல்லாம் சேர்த்துக்கணும்னு தாத்பரியமானது கிடைக்கிறது. சங்கிரகா திவ்யபூஷண ஆயுத பூஷணங்கள் என்ன ஆயுதங்கள் என்ன, தே சர்வான் தராத்மத்வேன விஸ்வபதித்வேன சஸ்ருதஸ்ய தே அப்படின்னு இருக்கு. தே விபூதயான்ற தேக்கு என்ன சொன்ன, சர்வாத்மாவாக சர்வாந்தராத்மாவாகவும் விஸ்வபதியாகவும் வேதங்களால் ஓதப்பட்ட தே உனக்கு என்று அர்த்தம். தேன்றதுக்கு வெறும் தேனக்க உனக்குன்னு அர்த்தம் சொன்னாக்க, எப்படிப்பட்ட உனக்குன்றத விவக்ஷ பண்ணணும். அந்த இடத்துல அவர் விவக்ஷ பண்றார் யமுனாச்சாரியர், அத சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். சர்வாந்தராத்மத்துவேன விஸ்வபதித்வேன ஸ்ருதஸ்ய, சர்வ எல்லாருக்கும் அந்தராத்மாவாகவும் விஸ்வபதியாகவும் எந்த ஒரு பகவான் வேதத்தில் பிரசித்தமாக சொல்லப்படுகிறாரோ அப்படிப்பட்ட தே விபூதையா நியந்தவியா நியந்தவியா சேஷபூதாச்ச, இந்த விபூதிகள் பகுவச்சனம் இருக்கு விபூதையா, அந்த விபூதிகள் அனந்தமானவைகள், நித்திய விபூத்தின்னு சொல்ற சீவை குண்டம் அது தவிர இருக்கிற எத்தனை எண்ணற்ற விபூதிகள் லீலா விபூதிகள் எல்லாம் நியந்தவியாக உன்னால் நியமனம் பண்ணப்பட வேண்டியவைகள், உனக்கே சேஷபூதங்கள், எப்படி நாங்கள்லாம் உனக்கு சேஷபூத்தமோ எங்க லோகமெல்லாம் உனக்கு சேஷபூத்தமோ அந்த மாதிரி லீலா விபூதிகள்லையும் அனந்தமான ஏதண்டம் அண்டாந்தர கோச்சரம் செய்யதுன்னு சொன்னவைகள், அப்புறம் முக்தாள் நித்யாள் பத்தாள் என்கிற சேத்தன வர்க்கங்கள் திவ்யமங்கல விக்கிரகம் எல்லாமே அவனுடைய விபூதிகள் தான், அவனுடைய ஐஸ்வர்யம் தான். விபூதையா நியந்தவியா சேஷபூதாச்ச சந்தின் அர்த்தம் ஸ்லோகத்திலேயே, கிரியாபதம் விபூதையா தே விபூதையா சந்தி, இவைகள் எல்லாம் எது அண்டம் அண்டாந்தர கோச்சரம் செய்து தசோத்தராணி ஆவரணானி யானிச்ச குணாக பிரதாத பரமம் பதம் புருஷா பரம் பதம் பராத்பரம் பிரம்ம இதெல்லாம் தேவி பூதையா அவனுடைய ஐஸ்வர்யங்கள் என்று சொல்லுவதில் நோக்கி அதுக்கப்புறம் ஏ தேஷு திரவியானாம் நததஸ்தி விநாயக்ஸ்யான்மயா அபூதம் சராசரம் இத்யுக்த அபதத் சித்திமத்தையா சரீரத்வேன விபூஷிதம் விபூதித்வம். இந்த திரவியங்களுக்கெல்லாம் சொன்ன இந்த எல்லா திரவியங்களுக்கும் விபூதித்வம் எப்படிடானால் பரமாத்மாவுடைய சரீரம் தானே எல்லாம். நததஸ்தி விநாயக்ஸ்யான்மயா பூதம் சராசரம்னு சொல்லியிருக்காரே, அவர் இல்லாத ஒரு வஸ்துக்கள் கூட இந்த லோகத்துல கிடையாதுன்னு சொல்லியிருக்காரே. அவரோட அபிரதிசித்தமான வஸ்து தானே எல்லாம், அவர் இல்லாமல் இல்லை. அபிரதிசித்தம், அவரும் அதுவும் தனித்தனியாக சித்தம் அன்று என்ற அர்த்தம். பிரதக் பிரதக் சித்தம் இல்லை. இதெல்லாம் இந்த லோகத்துல இருக்கிற எல்லா வஸ்துவுக்கும் விசேஷமாக பெருமாளே இருக்கிறதுனால, அந்தர்யாமியாக அவரே இருக்கிறதுனால, நததஸ்தி விநாயக்ஸ்யான் மயாபூதம் சராசரம்னு சொல்லியிருக்கிறதுனால, இந்த சொன்ன திரவியங்கள் எல்லாவற்றிலும் எல்லாம் பரமாத்மாவுக்கு சரீரமாக விபூதியாக மாறுகின்றது. அவருடைய சரீரமானதுனால அவருடைய ஐஸ்வர்யம்னு சொல்லப்பட்டது. இது திரவியங்களுக்கு. திரவியங்கள் தவிர அத்ரவியங்களான சத்வரஜ்தமசுக்கெல்லாம் எப்படினா விபூதித்வம் உண்டானால் அது வியவகித பிரகாரத்தையா, ஏன்னா திரவியத்துல மறுபடியும் இருக்கிற குணங்கள் அவைகள் அத்ரவியங்கள். அதனால பரம்பரையா அவைகளுக்கும் நிர்வாகம் உண்டு. இவர் தான் நிர்வாகம் பண்றது. அதுல சத்வரஜ்தமசனுடைய ஆதிக்கத்தையோ நியூனத்தையோ ஏற்பாடு பண்ணி லோக சிருஷ்டியை பிரவர்த்திக்கிறதோ, ஒரு மனுஷனை சாத்விகன் ஆக்கிறதோ ராஜசன் ஆக்கிறதோ தாமசன் ஆக்கிறதோ குணம் மூலமாக பண்ற காரியங்கள் எல்லாமே வியவகித பிரகாரத்தையா அத்ரவியானாம் அபி தத்விபூதித்வம். ஹிரண்ய கர்ப்பாதீனாம் து விசேஷதா, அதுவும் எல்லாத்துக்கும் உண்டு. ஹிரண்ய கர்ப்பன் முதலிய நான்முகன் முதலானவர்களுக்கு விசேஷதா பெருமாளுடைய விபூதித்வம் உண்டு. ஹிரண்ய கர்ப்பாதீனாம் து விசேஷதா விபூதித்வம்னு தாக்கம். இப்போ விபூதித்வமானது எங்க சொன்னார், பூதம் சராசரம் இத்யுக்த, அதாவது நததஸ்தி விநாயக்ஸ்யான்னு சொல்லப்பட்டபடி இவைகள் எல்லாவற்றிற்கும் பூர்வோக்த எல்லாவற்றிற்கும் சரீரத்துவம் தான் விபூதித்வம். சரீரமாக இருக்கிறதுனால்தான் இவைகள் பரமாத்மாவுக்கு சரீரமாக இருக்கிறதுனால்தான் விபூதித்வம் அப்படின்னு எதண்ட மண்டாந்தர கோச்சரம் சேர்த்துன்னு சொன்ன எல்லா வஸ்துக்களுக்கும் இவருடைய அந்தர்யாமிகத்துவம் இருக்கிறதுனால இவருக்கு சரீரமாக அவைகள் இருப்பதனால் விபூதித்வம். அத்ரவியங்களுக்கு கொஞ்சம் அதுல அது இருக்கு, ஏன்னா அந்த அந்த பிரகிருத்தில சத்வரஜஸ்தமஸ் இருக்கு. பிரதானம்ன்றது இவருக்கு ஏற்கனவே சரீரம், அதுல அது இருக்கிறதுனால அவைகள்லாம் இவருடைய கண்ட்ரோல்ல தான் இருக்கும், இவருடைய விபூதிகள்ல தான் இருக்கும்னு அத்ரவியங்களையும் தெரிஞ்சுக்கணும். அதுவும் இரண்ய கர்ப்பாதிகளுக்கு விசேஷத்தா சிருஷ்டி ஆதித்ரயோபயுக்த விபூதித்வம் விபத்யோக்தம் வைஷ்ணவ புராணி. வைஷ்ணவ புராணத்துல சிருஷ்டியாதித்ரயம் சிருஷ்டி ஸ்திதி பிரளயங்களுக்கு உபயுக்தமான விபூதிகள் என்னன்றத கிளியரா சாதிச்சிருக்கார். விபத்யோக்தம் பிரிச்சு பிரிச்சு சொல்லியிருக்கார். பிரம்மா தக்ஷாதய காலஹா ததைவ அகில ஜந்தவஹா விபூதயா ஹரே வேதா ஜெகதா சிருஷ்டி ஹேதவஹா. ஜெகத் சிருஷ்டிக்கு ஹேதுவாக பிரம்மா சத்ருமுகன் தக்ஷ பிரஜாபதி முதலானவர்கள் காலம் அகில ஜந்துக்கள் விபூதிகள் இவைகள் எல்லாம் விபூதிகள் ஹரேகே ஏதாக விபூதயா ஜெகத சிருஷ்டி இவைகள் தான் சிருஷ்டிக்கே காரணமாக இருப்பவைகள். விஷ்ணுர் மன்வாதய காலா விஷ்ணு மன்வா மனு முதலிய மன்வாதி காலங்கள் சர்வ மன்மந்திரம் மன்மந்திரம் சொல்றேன் அந்த காலங்கள் சர்வ பூதானி எல்லா பூதங்கள் ஸ்திதேகே நிமித்த பூதஸ்த விஷ்ணோரே விபூதயா ஸ்திதிக்கா இவைகள் எல்லாம் இங்கு ரட்சிதமாக சுரட்சிதமாக இருப்பதற்கு நிமித்த பூதஸ்ய விஷ்ணோகோ நிமித்த பூதமான விஷ்ணுக்கு இவைகள் எல்லாம் விபூதிகள் தான். விஷ்ணு அதாவது மன்வாதய காலஹா இதெல்லாம் விபூதிகள். ருத்ர காலாத்மகாத்யாஸ்ய சமஸ்தாஸ்யைவ ஜந்தவஹ சதுர்தா பிரளயாயைதாஹ ஜனார்தன விபூதயஹ. அதாவது ருத்ரன் என்ன, காலாந்தகன்னு சொல்லக்கூடிய யமன் என்ன, சமஸ்தாஸ்தைவ ஜந்த எல்லா ஜந்துக்கள் என்ன இவைகள் எல்லாமே சதுர்தா பிரளய பிரளயஸ்து சதுர்தா பிரளயஸ்து நாலு விதமான பிரளயங்கள் ஏதாக பிரளயா ஏதாக ஏதாக ஜனார்தன் இவைகள் எல்லாம் ஜனார்தனனுடைய பெருமாளுடைய விபூதிகள். அத்த விஷ்ணு ரேவ விஷ்ணு விபூதித்வோக்தி விபூதி சஜாத்திய ஸ்வாவதாராபிப்ராயா. இந்த இடத்துல விஷ்ணுவே விஷ்ணுனுடைய விபூத்தின்னு சொன்ன மாதிரி ஆறுதே, ஏன்னா விஷ்ணுர் மன்வாதய காலான்னு விஷ்ணுவையும் சேர்த்திருக்கங்க. விஷ்ணுவே விஷ்ணுக்கு விபூத்தியா சுவாமி விபூத்தியை சொல்லச்ச விஷ்ணுவும் மன்வாதய கா மன்வாதய காலான்னா புரியுது, விஷ்ணு எப்படி சுவாமி விஷ்ணுக்கே விபூத்தின்னு கேட்டார். அப்புறம் விஷ்ணோரேவ விஷ்ணு விபூதித்வ உக்தி விபூதி சஜாத்திய ஸ்வரூபம், அதாவது விபூதிக்கு சமமான தன்னுடைய அவதாரங்கள் இருக்கே அதெல்லாமும் இவருடைய விபூதிகள் தான் தெரியறதுக்காக விஷ்ணு விபூதி தோப்திஹி, விஷ்ணுவரே விஷ்ணு விபூத சொன்னதுக்கு காரணம் அதனுடைய அவருடைய அவதாரங்கள் எல்லாமும் அவருக்கு ஐஸ்வர்யம் தான் தெரிவிப்பதற்காக. தே விபூதேன விபூதித்வம் சுவாபாவிகம் சொல்லித்தர விபூதித்வம் சொதிச்சாய, அதாவது தே விபூதையான்னு சொல்லச்ச இவைகள்லாம் உனக்கு நைசர்கிகமாகவே பை டிஃபால்ட் விபூதிகள், ஆனால் வேற யாருக்கான இதெல்லாம் எப்போவாது விபூதி ஆச்சுன்னா அது உன்னுடைய இச்சையினால வருது அப்படின்னு தாத்பரியம். தேவி பூதையான சுவாபாவிகமான விபூதித்வம் இவைகள் எல்லாவற்றிற்கும் விபூதித்வம், அர்த்தாத் இவைகள் எல்லாம் இவற்றையும் தன்னுடைய ஐஸ்வர்யமாக இருக்கும் தன்மை, இவைகளுக்கெல்லாம் சுவாமியாக இருக்கும் பகவத் தன்மையானது சுவாபாவிகமானது. ஆனா மற்றவாளுக்கு இதெல்லாம் விபூதியா சில சில சமயங்கள்ல கிரந்தங்கள்ல சொல்லியிருக்கே. அஹம் சிவன் சொல்றார் எல்லா ஜீவர்களும் என்னுடைய அதீனர்கள்னு சொல்றாரே அப்படின்னா தல்தர விபூதித்துவம் அது பகவதிச்சையினால நடக்கிறது. பகவான் எல்லாருக்கும் ஈசோகம் சர்வதேகினாம்னு எல்லாருக்கும் நான் தான் சர்வதேகியா இருக்கேன்னு சொல்றாரே சிவன் சொல்றாரே அப்படின்னா அது பெருமாளுடைய இச்சையினால அவர் கொடுத்ததுனால வந்தது, நான் சுவாபாவிகம் இல்லை. ததா தத்வாராபி தொத் விபூதித்துவம் சித்தமேவேதி வியஜ்யதே, அதனால அவர் மூலமாக தத்வாராபி தொத் விபூதித்துவம் சித்தமேவ, அதனால அவைகளுக்கும் உன் மூலமாக தொத் விபூதித்துவம் சித்தம் எல்லா, அதாவது சிவந்தரானவர்களுக்கும் உன்னுடைய ஐஸ்வர்யத்தில் ஐஸ்வர்யம் தான் அவர்கள் எல்லாமும், அவர்களுக்கு உன்னுடைய விபூதித்துவம் சித்தம், விபூதிமத்துவம் சித்தம், உன்னுடைய விபூதியில ஒன்னானவர் தான் அவர் என்பது சித்தமாகிறது என்று சொல்லி நடுவில் வந்த ஆக்ஷேப சமாதானங்களோட இந்த 17வது ஸ்லோகமானது முற்று பெறுகிறது. 18வது ஸ்லோகம் வசீவதான்யோ குணவான் கிருதி கிருதஜ்ஞஸ்வமசி ஸ்வபாவத சமஸ்த கல்யாண குணாமிருதோதிஹி என்பதாக இந்த ஸ்லோகத்துக்கு தனியாக ஒரு இதில் வியாக்கியானம் பண்ணிடலாம். இப்பவே அனுப்புகிறேன் அதையும் அதே தாசன்.